அனைத்து விவசாய நட்பர்களுக்கும் கோபுவின் இரவு வணக்கம். நான் இப்போ தான் எல்லா பதிவும் கேட்டுகிட்டு இருந்தேன். இது சார்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்னு ஒன்று சொல்ல போகிறேன். எனக்கு நேர்ந்த விஷயம் முதல்ல அந்த காண்டாமிருக வண்டு புழு அப்படின்னோம், அது என்ன புழுன்னு எனக்கு தெரியாதுங்க. நாங்கள் வந்து குப்பை புழு அப்படிங்குவோம். இந்த புழு எங்கே இருக்கோம்னா, சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாணம் நல்லா சூடாக இருக்கும். எங்கே இருக்குன்னா அடியில் இருக்கிற சாணம், அதை சாணத்தையெல்லாம் ஒன்று மேலே ஒன்று கொட்டிக்கிட்டே இருப்போம், வரிசையாக கொட்டிக்கிட்டே இருப்போம், கொட்டி கொட்டி இனிதாகும். அப்போ கடைசியாக வருஷத்துக்கு வந்து அந்த குப்பையை அள்ளுவோம். அந்த குப்பை சொல்லும் போது இந்த புழு அடியில் இருக்கும், மேலே இருக்காது. நல்லா சூடு எங்கே இருக்குதோ அங்கே இருக்கும், நல்லா கொளுத்து போய் இருக்கும். இந்த புழுவை வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க, உயிரோட புழு எடுத்து வச்சுருப்பாங்க. எங்களுக்கு முதல்ல அதெல்லாம் புரியல சில விஷயங்கள். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அப்புறமேட்டுக்கும் எதுக்கு புழு எடுத்துக்கிறாங்க ஒன்றும் புரியவே இல்லை. அந்த புழு என்ன பண்ணுவாங்க, எடுத்து நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய் வேக வைத்த நெய், வெண்ணெயில் நெய்யில் நல்லா கொதிச்சு இருக்கிற நெய் அந்த புழு உள்ள போட்டுருவோம். புழு போட்டவன் டமாட்டோ வெடிச்சிடும், வெடித்த உடனே அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் விட்டுருவாங்கன்றது. அதை வடித்து அந்த நெய்யோடு வடித்து எந்த குழந்தையும் நோஞ்சானா வீட்டில் இருக்குதோ, அல்லது ஒல்லியாக இருக்குதோ, உடம்பே தேராக இருக்குதோ, அந்த குழந்தைங்களுக்கு இதை கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் என்னாச்சு, எனக்கும் எங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப மெலிசாக தான் இருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி இந்த வேலையை பண்ணி எனக்கு வச்சுட்டாங்க, நான் சாப்பிட்டேன். எங்கள் அண்ணன் சாப்பிடவே இல்லை. இப்போ என்னன்னா, என்னுடைய அது என்னுடைய வளர்ச்சி, என்னோடய அண்ணாவோட வளர்ச்சியும் எனக்கு தெரிஞ்சு ஆறாவதுலேருந்து ஏழாவதுலேருந்து அவன் என்ன ட்ரெஸ் போனாலும் அதே ட்ரெஸ் எனக்கும் போடுவான். எனக்கு எங்கள் அண்ணனுக்கு 2.5 வயசு வித்தியாசம். அது எனக்கு என்ன துணி வாங்கினாலும் அதே அளவு தான் துணி, யாருக்கும் ஒருத்துக்கு தான் அளவு எடுப்பாங்க, இன்னொருத்த அளவு எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு வித்தியாசங்களே இல்லாமல் தான் வளர்ந்தோம். எங்கள் அண்ணன் காலேஜுக்கு போயிட்டு வருவான், அவன் துணி மணி எடுத்துகிட்டு நான் போட்டுட்டு பழகிட போவேன். ஏன்னா கலா கலா துணி வந்து பழகிட்டு தனியாக போட்டு போவோம். அது மாதிரி இந்த புழு வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சியை கொடுக்குது. இது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. பின்னாடி கேட்டதுக்கு எங்கள் ஆமாம், அவனுக்கு புழு ஊற்றுற நீ குடிச்சுன்னு அவன் அண்ணன் நீங்களா, அதனால தான் உடம்பு ரொம்ப சூடாகுது, உடம்பு ஏற மாட்டேங்குதா. இன்னைக்கு வரைக்கும் அவன் உடம்பு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பான். நான் நல்லா பாடியாக இருப்பேன், இதாக பாடி இருப்பேன், ரொம்ப பாடி இல்லை, அது உடம்பு நல்லா. ஏன் உடம்பு வந்தாலும் சூடாக இல்லை, எவ்வளோ இயற்கையாக தெரியாது. ஆனால் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மருத்துவ ரீதியாக ஐயா கூட இது விளக்கத்தை கொடுக்கலாம், இது எந்தளவுக்கு உண்மை பொய்யின்னு. இதுதான் அந்த புழுவோட தன்மை பற்றி எனக்கு தெரிஞ்சது. ரெண்டாவது, இந்த வண்டு நம்ம சாணங்கள்லாம் பார்த்திங்கன்னா காட்டு பக்கமாக எத்தனை சாணங்கள் அப்படியே கிடக்குது, குப்பைகள். இது எங்கே வந்து குப்பையை சேமித்து வைக்கிறோமோ, அதாவது இருக்கமாக நல்லா சூழ் வந்து அப்போ தான் அந்த புழு முட்டை வெடித்து அந்த புழுவாக மாறுது. அப்போ அந்த புழுவாக மாறி அந்த புழு வந்து மறுபடியும் பெரும்பாலும் வந்து எனக்கு தெரிஞ்சு 1-2 எங்கேயுமே உருவாகும். தென்னை மரத்து வண்டு நாங்கள் கொட்டி வைக்காத குப்பையில் வீட்டில் வீட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா 10 எருமாடு இருக்கும், அத்தனை சாணம் கூட கொட்டுவோம். ஒரு 50-100 வண்டி குப்பை அள்ளுவோம் மண்ணிலாம். இப்போ எல்லாம் வந்து 1/2 வண்டி குப்பை அள்ளதுலாவே தடுமாற வேண்டிய நிலைமை இருக்குது. அந்த அளவுக்கு மாட்டு குப்பைகளை யாரும் கொண்டு வயலில் கொட்டி சேமித்து வைக்கிறதே பழக்கமே இல்லை. இப்போதான் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்படியே யாரை கொண்டு வயலில் கொட்டுறாங்க. முன்னத்தை மாதிரி அந்த இஞ்சை விடுறதில்ல, அந்த குப்பையோட தன்மையை மாற்றி கொடுக்கறது இல்லை. அதனால இன்னைக்கு உறங்குற பேரில் குப்பையோட வயலில் போட்டு சும்மா தான் போகிறோம். அந்த பதப்படுத்துறது காரணமே என்னென்னா, அந்த மாட்டங்களை மாற்றி வயலில் போட்டால் போகிறோம் வந்து எடுத்துக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த புழுக்கள் அந்த வேலை செய்யுது. ஆனால் அந்த புழுவில் வந்து மண்புழு இருக்க செத்தே போயிடும், அந்த சூழலில் மண்புழு. ஆனால் இந்த புழு அது இருக்கும். அப்போ இந்த புழுக்கள் வந்து அந்த மாதிரி உரங்களை மாற்றுதா அப்படிங்கிற என்னுடைய முதல் கேள்வி. அப்போ ஏன் வந்து 1 வருஷம் சேமித்து அந்த குப்பையை கொண்டு கொட்டுறாங்க, ஏன் இப்போ கொண்டு கொண்டு சும்மா சும்மா வயலில் கொட்டி வராங்க, அதனால் பலன் கிடைக்க மாதிரி தரம். முன்னத்த மாதிரி எவ்வளோ வரலைன்னா அந்த குப்பைகள் வந்து 1 வருஷத்துக்கு வாழ்நாளை கொடுப்பாங்க. அந்த 1 வருஷத்தில் இஞ்சி போன குப்பையை தான் எடுத்துக்கொண்டு வயலில் போடுறாங்க. அப்போ இது அதுக்குள்ளே இந்த புழுக்கள் இருக்குது. அப்போ இந்த புழுக்கள் உண்மையாலுமே வந்து மண்புழுவோட வேலையை தான் செய்யுதா, இந்த காண்டாமிருக ஒண்டாம் மாறுது இல்லை, அதை பற்றி நான் அதை பற்றி இங்கே பேசவே இல்லை. அந்த புழுக்களோட தன்மைகளை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறது, புழுவை எடுத்துகிட்டு போய் இந்த புழுவோட எச்சத்தை எடுத்துகிட்டு போய் அது என்ன மாதிரி பண்புகிறது அதை தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஆரோக்கியம் ஐயாவும் அதை சொல்கிறாங்க. நான் இந்த யாரையும் எதிர்த்தும் பேசுகிறோம், யாரையும் சப்போர்ட் பண்ணலான்னு எனக்கு தெரிஞ்ச கருத்து. அந்த புழுவை வச்சு அந்த புழுவோட குப்பையை செக் பண்ணி பார்ப்போம். ஒரு எல்லா விஷயத்தையும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும், சரிங்களா. எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லதுன்னு சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் எல்லாமே கெட்டதுன்னு சொல்ல முடியும். ஒன்று நன்மை செய்யறது, ஒன்று கெடுதலும் செய்யும், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நம்ம ரெண்டையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதான் என்னுடைய இந்த கருத்துக்கள். ஒன்று, ரெண்டாவது, தென்னை மரத்தை வந்து அடியில் மூடாக பிரிச்சுருக்கோம். தென்னை மரம் எங்கே நல்லா வளர்ந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியுமா, கேரளாவில். ஏன் கேரளாவில், அங்கே வந்து இயற்கையாகவே வெயில் அதிகம், உப்பு காற்று அதிகம், எல்லாமே அதிகம். தென்னை மரத்துக்கு ரெண்டு பொருள் முக்கியமான தேவைன்னு நான் வந்து இதெல்லாம் பேசுகிறத புரிஞ்சுது. ஒன்று உப்பு, நல்ல காய் பிடிக்கிறது உப்பு, அதாவது இயற்கையான உப்பாக இருக்கும். சும்மா கண் போய் நம்ம யூரியா கொட்டுறது, இந்த வேணும் உப்பாக உணவு போடுறது, மண்ணில் இருக்க உப்பு வந்து அந்த தண்ணியில் இருக்க உப்பு எடுத்துகிட்டு வாழும். தென்னை மரத்துக்கு வந்து உப்பு தண்ணியிலேருந்து நல்ல தண்ணி கிடையாது. பயிர் நல்ல காட்டு கண்டிப்பாக நல்ல தண்ணி இருந்தால் தான் பயிரை பிடிக்கும், அப்புறமேட்டு உப்பு தண்ணி கொடுக்கலாம். ஆனால் தென்னை மரத்துக்குலாம் அது மாதிரி சத்து, அதாவது தென்னை மரத்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு சத்து உள்ள பகுதி அது மாதிரி உப்பாக இருந்தது பரவாயில்ல. அது ஒன்று. ரெண்டாவது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மணல் பாங்கான இடத்துல தென்னை மரம் முளைச்சிருக்கும். அப்போயே இருக்கும் மணல்லேயே தென்னை மரம் இருக்கும் பொழுது அப்போ எவ்வளோ ஆளுது அந்த மணல் காஞ்சி போயிருக்கும் பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு காயுதோ அந்த அளவுக்கு மரங்கள் சாகாது. மரங்களோட வேர்கள் மேலே இருந்தால் தான் சீக்கிரம் சாகிறதுக்கு வழி உண்டு. மரங்கள் வேர்கள் பூமிக்கு உள்ளே போகும்பொழுது சாகாது, அவ்வளோ சீக்கிரம் சாகாது. ஏன்னா அது அது தண்ணி தேடி பல இடங்களில் போயிருக்கும், எங்கேயாவது ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம அதை போரை போட்டு நிலத்தடி தண்ணியை ஒழிச்சோமோ அன்னைக்கு தான் கெடுதல் ஆரம்பிச்சுது. அப்போ சுற்றி அந்த ட்ரென்ச் மாதிரி வெட்டி அந்த தண்ணி பூமிக்கு விடும்பொழுது தென்னை மரத்தோட வேர்கள் உள்ளே போகும். தென்னை மரமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தென்னை மரமும் தாக்கு பிடிக்கும் திறனையோடு வாழும். இதுதான் இருந்து மேலாவே இருக்கும்பொழுது தான் சாவ ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கொஞ்சோண்டு தண்ணியிலேயே மேலாவே இருக்கும்போது காற்று அடித்தா விழுந்து உடஞ்சி போகிறது, இது மாதிரி பிரச்சனைகள் வருது. இது என்னுடைய முழுக்க முழுக்க பார்த்து தெரிந்து புரிந்த விஷயங்கள், கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம். நன்றி.